புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து செண்டு தீரவில்லை வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை சனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை எது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோட எது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோட புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்ட தீரவில்லை நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு வானகமும் வையகமும் எங்கள் கைகளில் என்றாடு புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்டு தீரவில்லை தானாக பாதை கண்டு நடக்குது காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது தானாக பாட்டு ஒண்ணு பாடிக்குது எண்ணிய யாவும் கைகளில் சேரும் நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொளி வேண்டும் கண்ணுக்குள்ளே தேரில் தென்றல் வீசாதா ஏழை வந்து தீண்டாதா கங்கையும் தெற்கே பாயாதா காவிரியோடு சேராதா பாடுபடும் தோழர்களின் தோள்களில் மாலை சூடாதா புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்டு தீரவில்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோடா இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும்